எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. அவ காதலியா இல்ல காதகியா, எந்த நாயகியா ரெண்டும் கெட்ட பாதகியா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. கையால் சாம்பல குழச்சு எந்த நெத்தியில் பட்டைய அடிச்சா. சித்தர்களும் சொன்னதெல்லாம் என் வாழ்விலே, சித்தரிச்ச தெய்வம் இப்போ என் நெஞ்சிலே. ஏச்சு புட்டு போனாளே அவ பொம்பளே, நெஞ்ச விட்டு போகாது என் காதலே. அவ பொம்பளையா நான் அவளை நம்பலையா, அணுக்கொரு பெண் இல்லையா வாழ்க்கையில வம்பில்லையா. ஐயா எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு. வாழ்விலும் ஒரு பொம்பளை உண்டு.